தன்மையை இன்னொருவர் தெரிய தெரிய நாள் கடந்து இயல்பாக அப்படியே உருவாகி வருது. ஆனால் சில நேரங்களில் காதல் என்பது முதல் பார்வையிலேயே உருவாகி, அப்படி முதல் பார்வையிலேயே காதல் உருவான செய்தியைத்தான் கம்பர் இங்கு நமக்கு காட்டுகிறது. அவள் மேல் மாடத்தில் நின்று நோக்குகிறாள், இவர் கீழே நின்று அவளை பார்க்கிறார். அந்த முதல் பார்வையிலேயே இதயம் பரிமாற்றம் ஆகிவிட்டது என்று இந்த பாடலில் சொல்கிறார். இப்படி பரிமாற்றம் நடந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பார்வைதான் என்று சொல்ற அந்த பார்வையே ஒருவருடைய இதயத்தை இன்னொருவரிடம் இருந்து கயிறு போல் இழுத்து தன்வசம் சேர்த்துக் கொண்டது என்று சொல்ற அருகிய நோக்கெனும் பாசத்தால் துணித்து, அருகிய நோக்கெனும் பாசத்தால் துணித்து. நோக்கு என்பது பார்வையை குறிக்கக்கூடிய சொல்லாக வந்திருக்கிறது. நோக்கு என்பதும் பார்வை, அதை நோக்கம் என்றும் சொல்லலாம். நோக்கம் என்பதும் பார்வை என்று பார்வை. பருகிய நோக்கு, பருகிய நோக்கு. இங்கு இந்த நோக்கு என்பது சீதையினுடைய நோக்கையும் குறிக்கிறது, ராமனுடைய நோக்கையும் குறிக்கிறது. அவர்களுடைய இரண்டு பார்வையும் இன்னொருவரை பருகுகிறது, இன்னொருவருடைய அழகை பருகுகிறது. அதனால் அந்த பார்வையை பற்றி சொல்லும் போது கம்பர் என்ன சொல், அழகை பருகிய சீதையினுடைய பார்வை, சீதையினுடைய அழகை பருகிய ராமனுடைய பார்வை, அந்த இரண்டு பார்வை. அருகிய நோக்கியது பாசம் என்றால் கயிறு என்று பொருள். கயிறு பாசம் என்ற வார்த்தையை நாம் இப்போது உறவுகளுக்கு இடையே உள்ள அந்த உணர்ச்சியை குறிப்பதற்கு தான் பயன்படுத்தும். தந்தை மகள் மீது வைத்திருக்கும் பாசம், மகன் தந்தை மீது வைத்திருக்கும் பாசம், கணவன் மனைவி மீது வைத்திருக்கும் பாசம் என்றெல்லாம் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு உணர்ச்சி குறிப்பதற்காக அந்த பாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பாசம் என்பதற்கு கயிறு என்ற பொருளும் உண்டு. அது ஒரு பொருத்தமாக தெரிகிறது. பாசம் என்றால் கயிறு, பாசம் என்றால் உறவுகளுக்கு இடையே உள்ள உணர்ச்சி. ஏனென்றால் உறவுகளை கட்டக்கூடிய கயிறு போல இருப்பதுதான் அந்த பாசம். அதனால் அதையும் பாசம் என்று சொல்வது, கயிறையும் பாசம் என்று சொல்வது ஒரு பொருத்தப்பாடு உடையதாக இருக்கும். ரெண்டுக்குமே பாசம் என்ற ஒரு பொதுவான சொல் வழக்கத்தில் இருப்பது பொருத்த முடியாதாக இருக்கும். உறவுகளை பொருள்களை கட்டக்கூடிய அந்த பொருளுக்கும் பெயர் பாசம், கயிற்றுக்கும் பெயர் பாசம் என்று இருப்பது பொருத்தப்பாடு உடையதாக இருக்கும். இங்கு கயிறு என்ற பொருளில் பருகிய நோக்கெனும் கயிற்றால் துணித்து, துணித்தல் என்றால் கட்டுதல், கயிற்றால் கட்டி ஒருவரை ஒருவரிடம் உள்ளம் ஈர்த்தது. ஈர்த்ததால் சீதையினுடைய பார்வை ராமனுடைய உள்ளத்தை கட்டி தன்பால் இழுக்கிறது, ராமனுடைய பார்வை சீதையினுடைய உள்ளத்தை கட்டி தன்பால் இழுக்கிறது. இப்படி பரஸ்பரம் ஒருவர் பார்வை இன்னொருவருடைய உள்ளத்தை கட்டி தன்வசம் இழுக்கிறது என்று சொல்லுங்கள். பருகிய நோக்கெனும் பாசத்தால் துணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் பரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் ஆறி குப்பி இதயம் ஏற்றினார். அப்படி கயிறு கட்டி அந்த பார்வை என்னும் கயிறு அந்த உள்ளத்தை கட்டி இழுத்ததால் என்ன நடந்தது என்றால், ராமனுடைய மனத்துக்குள் சீதை இடைப்பெயர்ச்சி ஆகிவிட்டால் சீதையினுடைய மனத்துக்குள் ராமன் புலம்பெயர்ந்து விட்டார். இப்படியாக அங்கு ஒரு பரஸ்பர மாற்றம் நடந்து விட்டது என்று கம்பர் அந்த காட்சியை மிக தெளிவாக நமக்கு வரையறுத்து காட்டுகிறார். அரிசிலை அண்ணலும் வாழ்க்கண் நங்கையும் இருவரும் மாறிப்பையும், இங்கு ராமனை அண்ணல் என்ற வார்த்தையால் கம்பர் குறித்திருக்கிறார். அந்த அண்ணல் என்ற வார்த்தைக்கு வரி சிலை என்ற அடை கொடுத்திருக்கிறார். சிலை என்றால் வில் என்று பொருள். இதை நாம் ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்தோம். சிலை என்பதற்கு வில் என்ற பொருள். பாரதியார் கூட உயிர் பாட்டில் ஒரு இடத்தில் சிலை என்ற சொல்லை பயன்படுத்தும், வில் என்ற பொருளில் பயன்படுத்தும். இங்கு பரிசிலை அண்ணல் என்பது வில்லை உடைய அண்ணலாகிய ராமன் என்ற பொருளில் வரும். அந்த சிலை எப்படிப்பட்ட சிலை என்றால் கட்டப்பட்ட சிலை. மரித்தல் என்றால் கட்டுதல், பரிசிலை என்றால் கட்டப்பட்ட வில் என்று பொருள். மரித்தல், மரித்தல், அது வரிசிலை என்பது வினைத்தொகையாக வந்தது. பறித்தல் பறிக்கப்பட்ட சிலை, கட்டப்பட்ட அந்த வில்லை ஏந்திய அண்ணலாகிய ராமனும், வாழ்கண் நங்கையில் வாழ் போன்ற கண்களை உடைய நங்கையாகிய அந்த சீதையும், இருவரும் அந்த இருவருமே அப்படி அந்த இருவரும் அண்ணலும் நங்கையுமாகிய அந்த இருவரும் மாறி இடம் மாறி புக்கு புகுந்து இதயம் ஏதினார். புக்கு என்பது புகுந்து என்ற பொருளில் வருகிறது. பிறந்த காலம் இதயம் புகுந்து இதயம் ஏதினார். ஒருவருடைய இதயத்திற்குள் இன்னொருவர் போய் அடைந்து விட்டார்கள், சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி புகுதல் என்ற வார்த்தையில் இருந்து அந்த புக்கு என்பது இறந்த கால வினையச்சமாக வந்திருக்கு. புகுந்து ஒருவர் மனத்துக்குள் இன்னொருவர் நுழைந்து அந்த இடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் அருகிய நோக்கினும்ன்றதுக்கு என்ன அந்த வார்த்தைக்கு என்ன சொன்னீங்க? நோக்கு என்றால் பார்வை என்று போகுது. பரிசிய நோக்கு என்பது இங்கு ஒருவரை ஒருவர் பருகுகிறார்கள் அல்லவா, ஏற்கனவே அந்த ஒன்றை ஒன்று உண்ணவும் என்று சொன்னார் அல்லவா, ஒருவரை ஒருவர் கண்களால் பருகினார்கள் என்று சொன்னதையே அதனுடைய தொடர்ச்சியாகவே இங்கு பருகிய நோக்கு என்று இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். அப்படி ஒருவரை ஒருவர் பருகிய அந்த பார்வை என்னும் பாசத்தால், அந்த பார்வை என்னும் கயிற்றால் துணித்து ஒருவரை ஒருவர் கட்டி தங்களுடைய உள்ளத்துக்குள் அவர்கள் இழுத்து கொண்டார்கள். அப்படி இழுத்து கொண்டதால் இருவரும் இடமாறி விட்டார்கள் என்று சொல்றாங்க அந்த பாட்டு. ரொம்ப கவித்துவமாக இருக்கிறது. பார்வையால் ஒரு பார்வையால் ஒரு கயிறை வீசி அந்த கயிறின் மூலம் ஒருவரை ஒருவர் இழுத்து தங்கள் இதயத்திற்குள் அடைத்துக் கொண்டனர். பொதுவாக யமனுடைய கையில் உள்ள அந்த ஆயுதத்தை பாசம் என்று சொல்வார்கள். யமன் கையில் ஒரு கயிறு வைத்திருக்கிறார் அல்லவா, அதை பாசக்கயிறு என்று சொல்வார்கள். பாசம் என்றாலே கயிறு தான், ஆனால் யமனுடைய அந்த ஆயுதத்தை பாசக்கயிறு என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அது யமன் அந்த கயிற்றில் கட்டிதான் உயிர்களை பிடித்து கொண்டு செல்வான், இழுத்து கொண்டு செல்வான் என்று சொல்லப்படுவரும். அப்படி கயிறு கண் பார்வை வீசப்பட்டு எதிரே இருப்பவர்களுடைய உள்ளம் கட்டப்பட்டு இழுக்கப்பட்டு விட்டது. இழுக்கப்பட்டு அவனுடைய உள்ளம் அவளுக்குள் போய்விட்டது, அவளுடைய உள்ளம் அவனுக்குள் போய்விட்டது. இப்படி இரண்டு பேரும் மாறி போயிட்டார்கள் என்று சொல்லி ஐயா, இந்த எய்தினார் அப்படின்றது இந்த இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே எய்தினார் தானே ஐயா இது? எய்துதல் என்பது இங்கு அடைதல் சேர்தல் என்ற பொருளில் வருகிறது. அங்கு இயற்கை எழுதினார் என்பதும் இயற்கையே அவர் அடைந்தார் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் தான் வருகிறது. அதை யார் பொதுவாக சொல்வார்கள் என்றால், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் ஒருவர் இறந்தால் அவரை பற்றி குறிப்பிடும் போது பொதுவாக இயற்கை எழுதினார் என்று சொல்லுவார்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் பொதுவாக இறைவனடி சேர்ந்தார் என்றோ, அல்லது வந்து சிவலோக பதவி அடைந்தார் என்றோ, வைகுண்டம் சேர்ந்தார் என்றோ, சரிங்க சரிங்க, தெய்வமா இது அமரரானார் என்றோ இப்படி எல்லாம் சொல்லுவார். கடவுளோடு ஒன்று கலந்து விட்டார், சேர்ந்து விட்டார். இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு மீண்டும் பஞ்சபூதத்தோடு கலந்து விட்டது என்பதை குறிப்பதற்காக இயற்கை எழுதினார். தேர்தல் சரிங்க, அதை போன்றுதான் வருகிறது. இங்கும் அதை தேர்தல் இதை இதயத்தை அடைந்தார்கள் சேர்ந்தார்கள். சரிங்க. இதுல வேற சந்தேகம் உள்ளனவா? திணி திணி அப்படின்னா நீங்க பேசுறது சரியா பிணி கேட்கு, திரும்ப கேட்கு. அப்படின்னு இருக்க அந்த வார்த்தைக்கு பிணித்தல் அந்த அந்த வார்த்தையை கேக்குறீங்களா? ஆமா, பாசத்தால் பிணித்து என்றால் கட்டுதல் என்றார். துணிச்சல் என்றால் கட்டுதல். அது நம்ம உடம்பை துணிக்கக்கூடிய வியாதியை நாம் பிணி என்று சொல்கிறோம் அல்லவா, அதுவும் அதில் அதனுடைய வேரில் இருந்து வந்தது. இந்த துணிச்சல் என்ற சொல்லில் இருந்து பிறந்ததுதான் பிணி என்று சொல். வியாதியை குறிப்பதற்கு பிணி என்று பயன்படுத்துகிறோம் அல்லவா, அது உடம்பை வந்து பிணித்துக் கொள்கிறது, உடம்பை வந்து சேர்ந்து கட்டி கொள்கிறது, அதனால் அதற்கு பிணி என்று. அது ரெண்டு விதமாக பிரித்துக் கொள்வார்கள். நோய் நோய் என்றால் வந்தால் போய்விடுவது நோய், வந்தால் போகாதது பிழி என்று அதற்கு நுட்பமான அர்த்த வேறுபாடு காட்டுவார்கள். ஆனால் பல இடங்களில் ரெண்டையுமே நோய் பிழி எல்லாவற்றையும் ஒரே பொருளில் கையாளப்படும் கையாளக்கூடிய நிலையை நாம் பல இடங்களில் காண்கிறோம். இலக்கியங்களிலேயே அப்படி பொதுவாக எல்லா நோய்களுக்கும் பிழி என்று சொல் கையாளப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு நுட்பமான வேறுபாடு காட்டுபவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நோய் என்றால் வந்தால் போய்விடுவது, பிழி என்றால் வந்தால் போகாதது, அப்படியே பிணித்துக் கொள்வது, அப்படியே பிணித்துக் கொண்டு இருந்து கொண்டு இருக்கும். சரிங்க. உதாரணமாக சில நோய்கள் போது நமக்கு உடம்பில் காய்ச்சல் வந்தால் சில நாட்கள் இருந்துவிட்டு போய்விடுகிறது, ஆனால் நீரிழிவு போன்ற நோய்கள் வந்தால் அது பிணித்துக் கொள்கிறது, அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது, அதை கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமே தவிர என்று ஒரு கருத்து சொல்கிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட நோய்களை பிணி என்றும் வந்தால் போய்விடக்கூடிய நோயை நோய் என்றும் சொல்ல வேண்டும், வேறுபடுத்தி சொல்லுவார்கள். ஆனால் அந்த வேறுபாடு எல்லா இடங்களிலும் கடைபிடிக்கப்படுவதில்லை. அதை நான் அதையும் நாம் பார்க்க. அடுத்த பாடல் போகும். அடுத்த பாடல் அருகிலா நங்கையும் பசையில் ஐயனும் ஒட்டிய இரண்டுடர் உயிர் ஒன்றாயினார் அருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டும். இதுவும் அந்த காட்சியினுடைய தொடர்ச்சி தான். இடையில பாடல்கள் விடுபடணும், அது தொடர்ச்சியாகவே வந்து இது இப்போதும் அந்த காட்சியை தான் கம்பரும் விளக்குகிற. அந்த பார்வை மூலமே அவர்கள் ரெண்டு உடலுக்கும் ஒரே உயிர் என்னும் அளவிற்கு ஒன்றுபட்டு விட்டார்கள், ஐக்கியமாகி விட்டார்கள். அவ்வளவு தூரம் அந்த முதல் சந்திப்பிலேயே அவர்கள் ஒருவர்பால் ஒருவர் ஈர்க்கப்பட்டு மிக நெருங்கிய உறவு கொண்டு விட்டார்கள் என்பதை இந்த பாதையில் சொல்கிறார். அருங்கிலா நங்கையும் என்று ராமனை சொல்கிறார். சீதையை சொல்லும் போது அருங்கிலா நங்கை என்று சொல்கிறார். சீதைக்கு ஒரு உறுப்பு இல்லை, அந்த உறுப்பு இல்லை என்று சொல்லி சீதையை பாராட்டுகிறார். பொதுவாக ஒருவரை பற்றி பாராட்டும் போது ஏதாவது உறுப்பு இல்லை என்று பாராட்ட முடியாது. அது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருவர் கண்ணில் கண் இல்லாதவர் அவர் என்பது ஒருவரை பாராட்டக்கூடிய வார்த்தை அல்ல. வாயில்லாதவர் அவர் என்று ஒருவரை சொல்வது பாராட்டக்கூடிய வார்த்தை அல்ல. ஆனால் குணத்தை ஒரு சில எதிர்மறை குணத்தை இல்லை என்று சொல்லலாம். அவர் வஞ்சகம் இல்லாதவர், அவர் பொய் எண்ணம் இல்லாதவர், அவர் சூதுவாதி இல்லாதவர் என்றெல்லாம் சொல்வது ஒருவரை பாராட்டக்கூடியதாக இருக்கும். சில எதிர்மறை குணங்களை சொல்லி அது இல்லாதவர் அவர் என்று சொல்வது பாராட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு உறுப்பை சொல்லி அது இல்லாதவர் என்று சொல்வது பாராட்டக்கூடியதல்ல, அது அவருடைய குறையை சுட்டிக்காட்டுவதாகத்தான் இருக்கும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்ற உறுப்புகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் அது அவர்களை குறை சொல்வதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இடை இல்லை என்று சொன்னால் அது அவர்களை பாராட்டுவதாக ஆகிவிடும். இங்கு அப்படித்தான் சீதையை பாராட்டும் மொழியில் சொல்லியிருக்கிறார் கம். மருங்கில்லா நங்கை, இடையில்லாத அந்த நங்கை ஆகிய சீதை. இடை இல்லை என்றால் இடை இல்லவே இல்லை என்று அர்த்தம் அல்ல, இருந்து இல்லாதது போல் இருக்கிறது, அவ்வளவு மெல்லியதாக இருக்கிறது, அவ்வளவு நுண்மையாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய சொற்றொடர் மருங்கில்லா நங்கை. இடை இல்லாத அந்த மருங்கில்லா இல்லாத என்பது இலா என்று வந்திருக்கு, ஈறுகட்டு நிற்கிறது. இல்லாத என்பதில் உள்ள ஈறுகட்டு விட்டது, இடையில் உள்ள இல்லும் குறைந்து விட்டது, ஆக இல்லாத என்பது இலா என்று வந்திருக்கு. மருங்கிலா நங்கை, இடை இல்லாத நங்கை. இந்த மருங்கு என்ற வார்த்தை இடை என்ற பொருளில் ஏற்க ஆக மருங்கு என்றால் இடை, அந்த இடை இல்லாத அந்த சீதையும் பசையில் ஐயனும். சீதைக்கு இடை இல்லை என்று சொல்லிவிட்டார், ஒரு அன்பும் இல்லை என்று சொன்னது சீதைக்கு பாராட்டாக ஆகிவிட்டது. இப்போது ராமனை சொல்ல வேண்டும், அதை போல ஏதோ ஒன்று இல்லாதவன் என்று அந்த சொற்றொடர் அமைப்பு அப்படி அமைந்தால்தான் அந்த கவித்துவம் சரியாக வரும். இவளுக்கு ஒன்று இல்லை என்று சொல்லிவிட்டார், அதே போல ராவனுக்கும் ஒன்று இல்லை என்று சொல்ல வேண்டும். அவனுடைய அங்கங்களில் எதையும் சொல்ல முடியாது. ஒரு ஆணுக்கு இடை இல்லாத அவன் என்று சொன்னால் அது கேலிக்குரியதாக இருக்கும், அப்படி சொல்லவே முடியாது. அது ஆண்களுக்கு எந்த உறுப்பு இல்லை என்று சொல்வது பொருந்தவே பொருந்தாது. அதனால் அதை மாற்றுகிறார், அங்கு உறுப்பை அவர் சொல்லவில்லை. என்ன சொல்கிறார் என்றால் பசையில் ஐயன் என்று சொல். அவனுக்கு பசையே இல்லை, பருளியே இல்லை, இகழ்ச்சியே அவன் அடையவில்லை. யாரிடத்து இருந்தும் எந்த இந்த மொழிகளும் அவனை வந்து சேரவில்லை. அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட புகழை உடையவன் அவன்தான் ராமன் என்பதை சொல்வதற்கு வசையில் ஐயன் என்று சொல். ஐயன் என்றால் தலைவன், மேலானவன், மேன்மைக்குரியவன் என்றார். அப்படி வசையில்லாத அந்த ஐயனாகிய அந்த ராமனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆகினார். ஒன்றுபட்ட இரண்டு உடலுக்கும் உயிர் ஒன்று ஆகிவிட்டார். இங்கு ஒன்றுபடுதல் என்பது உடம்பு உடம்பும் சேர்வதை குறிக்கவில்லை, உடம்பு உடம்பும் நேருக்கு நேராக வந்து நிற்பதை குறிக்கிறது. இதற்கு முன்பு ராமன் எங்கேயோ இருந்தான், சீதை எங்கேயோ இருந்தாள், இப்போது ரெண்டு பேரும் எதிரெதிராக வந்து விட்டார்கள். அந்த எதிரெதிராக நெருங்கி வந்த நிலையைத்தான் அந்த ஒருங்கிய என்ற வார்த்தை சொல்லுகிறது. ஒருங்கிய, ஒன்றுபட்ட, ஒருங்கிடல் என்றால் ஒன்றுபடும், ஒன்றிணைந்த என்றால் ஒன்றிணைந்த, எதிரெதிரியாக வந்து நின்ற அந்த இரண்டு உடலுக்கும் உயிர் ஒன்று ஆகிவிட்டார். அந்த முதல் பார்வையிலேயே அவர்களுடைய உள்ளம் ஒருமித்து அவர்கள் இரண்டு உடலாக இருந்தாலும் உயிர் ஒன்று என்பது போல ஆகிவிட்டார்கள் என்று கம்பர் சொல்கிறார். அவ்வளவு தூரம் அவர்களுடைய அந்த காதல் பிழைப்பு ஏற்பட்டு விட்டது என்று அந்த அடியில் நமக்கு உணர்த்துகிறார். ஒருங்கிய இரண்டு உடலுக்கு உயிர் ஒன்று ஆகினார். சொல்லிவிட்டு அவர்கள் இப்படி ஆனதற்கு காரணம் என்ன என்பதை அடுத்த இரண்டு அடிகளில் சொல்கிறார். இப்படி முதல் பார்வையிலேயே காதல் வர வேண்டும் என்றால் அது சாதாரணமாக வராது. இன்று பொதுவாக ஒரு இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கின்றன காதலை பற்றிய விஷயத்தில். ஒரு சிலர் முதல் பார்வையிலேயே காதல் உருவாகும் என்பதை ஒப்புக்கொள்வார்கள், ஒரு சிலர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அது சாத்தியம் இல்லை, முதல் பார்வையிலேயே காதல் என்பது சாத்தியம் இல்லை. பழக பழக, ஒருவரோடு பயில பயில, நாளாவட்டத்தில் அவர்களுடைய தன்மை தெரிந்து அதன் பிறகுதான் காதல் உருவாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் உண்டு. அப்படி முதல் பார்வையிலேயே காதல் சாத்தியம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு விடையாக இந்த இறுதியில் உள்ள இந்த இரண்டு அடிகளையும் வைத்திருக்கிறார் கம்பர். முதல் பார்வையில் காதல் சாத்தியம்தான், ஏனென்றால் அவர்கள் இந்த பிறவியில் சந்திக்கவில்லை. இந்த பிறவியில் தான் முதல் முதலில் சந்திக்கிறார்கள் என்றால் ஒருவேளை காதல் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் ஏற்கனவே பல பிறவிகளில் அவர்கள் ஒன்றிணைந்து வந்திருந்தால் இந்த பிறவியில் பார்த்த உடனே காதலுக்கு தோன்றிவிடும் என்பதை தெரிவிக்கும் விதமாக அந்த பின் இரண்டு அடிகளை கம்பர் அமைக்கிறார். கருங்கடல் போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ? இவர்கள் ஏற்கனவே இணை இழைந்து இருந்தவர்கள் தான். இப்படி இங்கு ராமனாகவும் சீதையாகவும் இவர்கள் பிறக்கும் முன்பு அங்கு வைகுந்தத்தில் திருமாலாகவும் திருமகளாகவும் இணைந்து இருந்தவர்கள் தான், மிக நெருக்கமாக ஒன்றிணைந்து இருந்தவர்கள் தான். அவர்கள் தான் இப்போது இங்கே வந்து பிறந்திருக்கிறார்கள். கருங்கடல் பள்ளியில் கலகி நீங்கி போய், கருங்கடல் பள்ளி, இந்த பள்ளி என்பது படுக்கையை குறிக்கிறது. பள்ளி அறை என்று சொல்கிறோம் அல்லவா, படுக்கையை உரிய உடைய அறைதான் பள்ளி அறை. அப்பள்ளி என்பது படுக்கையை குறிக்கக்கூடிய வார்த்தை. கருங்கடல் பள்ளியில், அந்த கடலில், அந்த படுக்கையில், அந்த பாம்பு படுக்கை, அந்த ஆதிசேஷனாகிய பாம்பு படுக்கையில் ரெண்டு பேரும் அங்கு சேர்ந்து இருந்தார்கள். கலவி நீங்கி போய், அப்படி அவர்கள் சேர்ந்திருந்த அந்த கலவி, அந்த சேர்க்கை, கலவி என்பது இங்கு சேர்க்கையை சொல்கிறது, ஒருவர் ஒருவர் இணைந்திருத்தல் அதை அதை குறிக்கிறது. கலவி என்ற வார்த்தை பொதுவாக ஆணும் பெண்ணும் உடல் அளவில் சேருவதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக பொதுவாக வரும். இங்கு கலவி என்பது சேர்ந்திருத்தலை குறிக்கும், இரண்டு பேரும் சேர்ந்து கலந்திருத்தலை குறிக்கும். அப்படி அவர்கள் இரண்டு பேரும் அந்த பாற்கடலில் உள்ள பாம்பனையில் சேர்ந்து இருந்தார்கள், அந்த சேர்க்கை நீங்கி அங்கிருந்து அவர்கள் நீங்கி வந்து இங்கு ஒருவரை ஒருவர் பிரிந்து இங்கு வெவ்வேறு இடத்தில் பிரிந்து பிறந்து இருக்கிறார்கள். அப்படி பிறந்து பிரிந்து இருந்தவர்கள் இப்போது கூடிவிட்டார்கள், ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து விட்டார்கள். அப்படி பார்த்து விட்ட பிறகு அவர்கள் உள்ளம் ஒருவர்பால் ஒருவர் ஈர்க்கப்பட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவர் விடுவார்கள் என்பதை பற்றி நாம் சாத்தியம் இல்லாததா என்றெல்லாம் விவாதிக்க வேண்டுமா? அதை பற்றி நாம் பேசவே வேண்டியதில்லை, அது நடந்து விடும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அங்கு சேர்ந்து இருந்தவர்கள் தான், பாம்பனையில் ஒன்றாக இணைந்து இருந்தவர்கள் தான். அவர்கள் தான் இங்கு வந்து இரண்டு இடங்களில் வெவ்வேறு உடல் கொண்டு பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நேருக்கு நேர் சந்தித்து விட்டார்கள். அப்படி சந்தித்த அந்த கணத்திலேயே அவர்களுக்குள் அந்த காதல் உருவாகி உள்ள கலப்பு நேர்ந்து விட்டது. அப்படி நேர்ந்ததை பற்றி இது எப்படி சாத்தியம் என்று நாம் பேச வேண்டியதில்லை, அதை பற்றி நாம் பேச வேண்டுமா? இது எவ்வாறு சாத்தியமானது என்று பேச வேண்டுமா என்ன? ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இணைந்திருந்தவர்கள் தான் என்று கம்பரந்த இரண்டு அடிகளில் சொல்கிறார். அருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போல் பிரிந்தவர் கூடினார். அங்கு அவர்கள் அங்கு சேர்ந்திருந்த அந்த சேர்க்கை நீங்கி போய் பிரிந்தவர் வெவ்வேறாக பிறந்து பிரிந்தவர்கள் கூடினால் மீண்டும் ஒன்று கூடினால் பேசல் வேண்டுமோ? அவர்களுக்குள் சட்டென்று காதல் மலர்ந்து விடும் என்பதை குறித்து நாம் பேச வேண்டியதில்லை, விவரித்தார். எப்படி சாத்தியம், சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்றெல்லாம் நாம் பேச வேண்டியது, அது நடந்துவிடும். ஏனென்றால் அது அவர்களுடைய அந்த தொடர்பு, அந்த பந்தம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பந்தம் இப்போது இந்த பிறப்பில் தொடர்கிறது என்பதை இந்த அடியில் உணர்த்துகிறார் கப்பர். இங்கு ஒன்று கவனிக்க வேண்டியது, கருங்கடல் பள்ளி என்று குறித்திருக்கிறார். அது பார்க்கடல் தான், பார்க்கடல் கருப்பாக இருக்காது, அது வெண்மையாகத்தான் இருக்கும். இவர்கள் நியாயப்படி இவர் பார்க்கடல் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் பார்க்கடல் என்று சொன்னால் அங்கு எதுகை பொருந்த, பார்க்கடல் என்றோ அல்லது வெண்கடல் என்றோ அல்லது பாலுக்கு உரிய வேறு சொற்களையும் பயன்படுத்தலாம், அங்கு எதுகை பொருத்தமாக வராது. அதனால் கருங்கடல் என்று பயன்படுத்திவிட்டார். அப்படியானால் கருங்கடல் என்றால் பொதுவாக இப்போது நாம் பார்க்கக்கூடிய கடல் எல்லாம் கருங்கடல், நீல நிறத்தில் உள்ள அந்த கருளை கடலையெல்லாம் நாம் கருங்கடல் என்று சொல்லுவோம். கருமையையும் நீல நிறத்தையும் வேறுபாடின்றி சொல்லக்கூடிய மரபுப்படி இப்போது நாம் காணக்கூடிய கடல் எல்லாம் கருங்கடல் தான், அதை நீலக்கடல் என்றும் சொல்லலாம் அல்லது கருங்கடல் என்றும் சொல்லலாம். ஆனால் திருமால் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய கடல் கருங்கடல் அல்ல, அது பார்க்கடல், வெண்ணிறக்கடல். அப்படியானால் இங்கு அந்த கருங்கடல் என்பதற்கு சரியாக பொருத்தமாக பொருள் காண்பது உரையாசிரியர்களுடைய வேலையாகிறது. இங்குதான் இந்த மாதிரி இடங்களில் தான் உரையாசிரியர்கள் கொஞ்சம் தடைப்பட்டு என்ன பொருள் கொள்ளலாம் என்று சிந்திப்பார்கள். மற்றபடி பாடல்கள் எல்லாம் அப்படியே சரளமான ஓட்டத்தில் பொருள் போய்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில இடங்களில் தான் பொருளை கொஞ்சம் நின்று நிதானித்து யோசிக்க வேண்டியிருக்கும். இங்கு ஏன் கருங்கடல் என்று சொல்கிறார்கள்? அதற்கு இரண்டு விதமாக அதற்கு காரணம் சொல்கிறார்கள் உரையாசிரியர். கருமை என்பதற்கு கருப்பு நிறம் என்று மட்டும் பொருள் அல்ல, பெரியது என்ற ஒரு பொருள், கருமை என்றால் பெரிய தன்மை, பெரும் பெரியது என்ற ஒரு பொருள். ஆக கருங்கடல் என்பதற்கு பெரிய கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமால் அந்த என்று நாம் அந்த இடத்துக்கு உரை காண முடியும். கருங்கடல் பள்ளியில் கலவி, பெரிய கடலாகிய படுக்கையில் சேர்ந்திருந்த இருந்த அந்த செயற்கை நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டும் என்ற ஒரு விதமாக உரை சொல்லலாம். கருங்கடல் என்பதற்கு அப்படி ஒரு உரை, பெரிய கடல், கருங்கடல் என்பதற்கு பெரிய கடல் என்று பொருள் பார்ப்பது ஒரு வகை. இன்னொன்று, கருமை என்பதற்கு கருமை, கருப்பு நிறம் என்றே எடுத்துக்கொண்டால் பார்க்கடலை எப்படி கருப்பு கடல் என்று சொல்லலாம் என்றால், பார்க்கடல் கருநிற கடலாக மாறிவிட்டது. ஏன் மாறியது என்றால், பார்க்கடல் வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கிறது, அதன் நடுவே திருமால் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கிறார். அவருடைய நிறம் கருப்பு, அவருடைய அந்த கருநிறம் அப்படியே கருப்பு மாணிக்கம் போல் ஜொலிக்கிறது. கருநீர் கருப்பு நிறத்தில் ஒரு மாணிக்கம் இருந்தால் எப்படி தகதகக்குமோ அப்படி தகதகத்து கொண்டிருக்கிறார் அவருடைய மேனி அழகில் திருமால். கருமாணிக்கமாக அவர் காட்சி தருகிறார். அவருடைய மேடையிலிருந்து அப்படியே அந்த ஜோதி பிரகாசிக்கிறது. அது பிரகாசித்து அந்த பிரகாசத்தினுடைய எதிரொலியால் அந்த வெள்ளை நிற பார்க்கடல் முழுக்க கருப்பு நிறமாக மாறிவிட்டது. அதனால் கம்பர் அந்த பார்க்கடலை கருங்கடல் என்று சொல்லி இருக்கிறார் என்று இன்னொரு விதமாக நயமாக பொருள் சொல்வார். அப்படி இரண்டு விதமாக பொருள் எடுத்தாலும் திருமால் பள்ளி கொண்டது கருங்கடல் என்பது பொருத்தமுடையதாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட கருங்கடல் படுக்கையில் இருந்து நீங்கி பிரிந்து வந்தவர்கள் இப்போது கூடிவிட்டார்கள். கூடி அவர்களுக்கு இடையே நேர்ந்த அந்த காதலை குறித்து நாம் பேச வேண்டியது, பேச வேண்டுமோ என்ற அந்த ஓகாரம் என்பது பேச வேண்டியதில்லை என்ற விடையையும் நமக்கு தந்துவிடும். இதே போல் அந்த ஓகாரம் எதிர்மறையாக விடை தரும் என்பதை நாம் ஏற்கனவே சில பாடல்களுக்கு முன்பு பார்த்தோம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ என்ற பார்த்த அங்கு உண்டோ என்பதில் உரா இல்லை என்ற எதிர்மறை விடை வந்தது. அதே போல இங்கு பேசல் வேண்டுமோ என்ற அந்த ஓகாரம் எதிர்மறை விடையையே நமக்கு கொடுத்து விடுகிறது. பேச வேண்டியது இல்லை, பேச வேண்டாம், அது இயல்பாக நடக்கக்கூடியதுதான் என்று நமக்கு ஒரு விடையை அந்த ஓகாரம் நமக்கு தந்துவிடுது. இப்படியாக இந்த பாடலை கம்பர் அமைக்கும். இதுதான் இதனுடைய ஒரு இது சந்தேகம் இருந்தால் முதல் வரியில மருங்கிலா நங்கையும் வசையிலா ஐயனும் அப்படின்னு சொல்லாம வசையில் ஐயனும்னு சொல்லியிருக்காங்க. வசையில் ஐயனும் அது வந்து ரெண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். வசை இல் ஐயன் என்றால் வசை இல்லாத ஐயன் என்று தான். அங்கு இலா என்று ஏன் அவர் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி வரலாம். அங்கு இலா என்று பயன்படுத்தினால் இந்த பாட்டுக்கு சீர் அமைப்புக்கு அது ஒத்து வராது. அந்த இடத்தில் ஒரு மாச்சீர் தான் வர வேண்டும். வசை இலா என்று சொன்னால் அது விளச்சீராக மாறிவிடும். எனவே அவர் அவ்வாறு சொல்லுவார். நீங்க உங்களுக்கு அந்த பார்வைக்கு மருங்கிலானங்கையும் வசையிலா ஐயனும் என்று சேர்த்து சொன்னால் அந்த சொற்கள் அடுக்கு சரியாக இருக்கும். அது கேட்பதற்கு இலா இலா என்று இரண்டு இடத்திலும் வருவது ஒரு ஒத்த ஓசை உடையதாக இருக்கும் என்பது நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். அது நியாயமான கேள்விதான். ஆனால் இலா என்று சொல்லிவிட்டால் அங்கு அந்த பாட்டினுடைய சீரமைப்பு மாறிவிடும் என்பதனால் அவர் வசை இல் என்று மட்டுமே வேறு சந்தேகம் உண்டா? இன்னொரு பொருளும் இதற்கு கடைசி அடிக்கை நம்ம சொல்லலாம். பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டும். அந்த பேசல் வேண்டுமோ என்பதை இப்போது நான் சொன்ன உரைப்படி என்ன அடிப்படையில் சொன்னேன் என்றால், நாம் அதை பற்றி பேச வேண்டுமோ? அவர்களுக்கு காதல் உருவானது எப்படி சாத்தியம், அது அது நடக்குமா, முதல் பார்வையே காதல் வருமா வராதா என்றெல்லாம் நாம் அதை குறித்து பேச வேண்டுமோ என்ற ஒரு பொருளில் நான் இதற்கு போது உரை சொன்னேன். இந்த பேசல் வேண்டும் என்பதற்கு நாம் பேச வேண்டுமோ என்று உரை எடுக்காமல் அந்த சீதையும் ராமனும் ஒருவருக்கு ஒருவர் பேச வேண்டுமோ என்று உரை எடுத்துக்கொள்ளும். சிலர் சொல்வார்கள் அல்லவா, ஒருவருக்கு ஒருவர் பேசி மனம் விட்டு பேசி ஒருவர் கருத்தை ஒருவர் அறிந்த பிறகு ஒருவருக்கு உள்ள கிடக்கையை இன்னொருவர் தெரிந்த பிறகுதான் காதல் உருவாகும், பேச்சுதான் காதலுக்கு அடிப்படை என்று சிலர் சொல்வார்கள் அல்லவா. அதற்கு எதிரான ஒரு கேள்வியை கம்பர் கேட்கிறார். பேச வேண்டுமோ? ஏற்கனவே தொடர்பு பெற்றிருந்தவர்கள் இப்போது பிறந்திருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி பழக வேண்டியது அவசியம் வேண்டியதில்லை. கண்கள் மூலமே அங்கு உள்ள பரிமாற்றம் நடந்துவிடும். கண்களே காதல் உருவாவதற்கு வாய் வார்த்தைகள் தேவையில்லை என்பதை குறிப்பதாகவும் எடுப்போம். அந்த பேசல் வேண்டுமோ என்பதற்கு இரண்டு விதமாகவும் நாம் பொருள், அப்படி ஒரு நயமாக அந்த இரண்டு விதமாக நாம் பொருள் பார்க்கும் விதமாக அந்த சொற்றொடரை அமைத்திருக்கிறார். இதுல ஒரு சினிமா பாட்டு வருமே, அந்த ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள், பிரிந்தவன் அவனை மறந்து விட்டாள், அந்த பிரிந்தவர் குண மௌனம் புரிந்தவர் மீண்டும் கூடிவிட்டால் அப்படி கூடிவிட்டாங்க, பெண்மையின் அந்த நிலையை பெண் மின்னலை என்ன மௌனம் மௌனம். அது இந்த உலகத்திலேயே ஏற்கனவே சேர்ந்திருந்தவர்கள் மீண்டும் சேர்ந்திருந்தவர்கள் பிரிந்து மீண்டும் கூடும் போது நடக்கக்கூடியதை சொல்கிறது. இங்கு சென்ற பிறவி, அதாவது முன்னாலே அவர்கள் சேர்ந்திருந்தார்கள், இந்த பிறப்புக்கு முன்பு அவர்கள் சேர்ந்திருந்தார்கள், இப்போது இங்கு பிரிந்து வந்து பிறந்திருக்கிறார்கள், இப்போது சந்திக்கிறார்கள், பேச வேண்டும். தெய்வீக காதல் மேங்க, இங்க தெய்வத்தோ தெய்வமே காதல் இல்லைங்களா? இந்த செய்தி எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. திருமணத்திற்கு முன்பே ராமனும் சீதையும் ஒருவர் ஒருவர் சந்தித்தார்கள், உள்ளத்தை பறி கொடுத்தார்கள் என்ற செய்தி வால்மீகி ராமாயணத்தில், இது கம்ப ராமாயணத்தில் தான். கம்ப ராமாயணத்திலும் இது கம்பருடைய சொந்த கற்பனை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் சீதையும் ராமனும் திருமணத்திற்கு முன்பே ஒருவர்பால் ஒருவர் மனம் பறிகொடுத்து காதல் கொண்டனர் என்ற செய்தி சங்ககால பாடலிலேயே பதிவாகி, அது நச்சினார்க்கினியார் ஒரு தன்னுடைய உரையில் ஒரு இடத்தில் மேற்கோளாக அந்த பாடலை காட்டுகிறார், தொல்காப்பிய உரை. அவர் சீதையும் ராமனும் திருமணத்திற்கு முன்பே மதி உடம்பட்டனர் என்று சொல்லி, மதி உடம்படுதல் என்றால் உள்ளத்தளவில் ஒன்றினை, உள்ள சேர்க்கை நடக்கும், மனம் கலத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இப்படி ஒரு ராமாயணம் இங்கே நடப்பில் இருந்திருக்கிறது. ராமனுடைய கதை வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமான வேறுபாடுகளுடன் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட அந்த கதைப்படி ராமனும் சீதையும் திருமணத்திற்கு முன்பே ஒருவரை பார்த்து ஒருவர் உள்ள கலப்புக்கு ஆளானார்கள் என்று படி பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பழைய ஆதாரங்களில் இருந்தே நாம் பார்க்க முடியும். அதைத்தான் கம்பர் உள்வாங்கி கொண்டார். உள்வாங்கி கொண்டு அதை மிக அழகான முறையில் நாடக காட்சியாக்கி நமக்கு தருகிறார். இந்த செய்தி வால்மீகத்தில் சுத்தமாக இல்லை. ராமன் வில்லை வளைத்து முறித்த பின்புதான் ராமனை சீதையை பார்க்கிறாள் என்று அங்கு அப்படி செய்தி வருது. அதன் பிறகுதான் அவர்கள் பார்த்தார்கள் என்ற செய்தியே வருகிறது. ஆனால் இங்கு அதற்கு முன்பே பார்த்ததாக ஒரு நாடக காட்சியை கம்பர் நம் முன்பு படைத்து காட்டும், அதன் மூலம் காவியத்திற்கு சுவை ஊட்டுகிறார். காவியத்திற்கு முக்கியமான பாத்திரமே ராமனும் சீதையும் தான். அங்கு அந்த காவியத்தில் காதல் என்பது ஒரு மையமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று கருதிய கம்பர் அதை கொண்டு வந்து அது பொருத்தமானது என்று அந்த பகுதியை இவ்வாறு பாடியது. இப்படியாக உள்ள பரிமாற்றம் நடந்துவிட்டது. ராமன் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறது, விஸ்வாமித்திரனோடும் லக்ஷ்மணோடும் கடந்து செல்கிறது. ராமன் தன் கண் பார்வையில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருக்கிறாள் சீதை. வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவனுடைய காட்சி மறைந்து விடுகிறது. இவளுக்கு உள்ளே வேதனை தொடங்கி விடுகிறது. அந்த வேதனையைத்தான் ஒரு 40க்கு மேற்பட்ட பாடல்களில் கம்பர் விவரித்திருக்கிறார். அவள் எவ்வாறு தவிக்கிறாள், எவ்வாறு துடிக்கிறாள், பிறக வேதனையில் ஆபம் அவளை எவ்வாறு வருத்துகிறது என்பதையெல்லாம் நயம்பட பாடியிருக்கிறார் கம்பர். அந்த பகுதியில் பாடல்கள் எல்லாம் நீங்கள் தனிப்பட நீங்கள் படித்து அறிய வேண்டும். அந்த பகுதியில் இருந்து ஒரு பாடலை கூட இந்த தொகுப்பாசிரியர் இங்கு எடுத்து கொடுக்கவில்லை. அது கம்பனுடைய கவித்துவத்தின் உச்சம் என்று சொல்லலாம். 40 பாடல்களில் அதை விரிவாக சொல்லுகிறார் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் தமிழில் சங்க இலக்கிய பாடல்களை பார்த்தீர்கள் என்றால் அதில் புறப்பாடல்களை விட அகப்பாடல்கள் அது, அதாவது புறப்பாடல்கள் என்பது மன்னர்களுடைய வீரம் வெற்றி அவர்களுடைய கொடை மற்ற சில வெளிப்படையான சொல்லுவதுதான் புறப்பாடல்கள். அகப்பாடல்கள் என்பது ஆணும் பெண்ணுக்குமான அந்த காதலை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் அகப்பாடல். சங்க இலக்கிய பாடல்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சங்க இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து அதில் உள்ள பாடல்களை கணக்கு போட்டு பார்த்ததில் அகப்பாடல்கள், அந்த காதலை சொல்லக்கூடிய பாடல்கள் தான் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காதலை சொல்லக்கூடிய பாடல்களிலும் ஆணும் பெண்ணும் பிரிந்திருக்கும் போது படக்கூடிய வேதனையை சொல்லக்கூடிய பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும். அவர்கள் சேர்ந்திருக்கும் போது அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை சொல்லக்கூடிய பாடல்களை விட, அவர்கள் முதல் முதலில் பார்த்து காதல் கொண்ட அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய பாடல்களை விட, அதன் பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து ஒருவரை ஒருவர் வேதனையை வெளிப்படுத்துவதை சொல்லக்கூடிய பாடல்கள் தான் மிக அதிகமாக பாடல்களாக நாம் பார்க்கிறோம். ஆக அந்த பிரிவு வேதனை என்பது ஆணையும் பெண்ணையும் அந்த காலத்தில் இருந்து மிக அதிகமாக வாட்டியிருக்கு. அது அந்த காலத்தில் மிக அதிகமாக வாட்டியிருக்கு. அந்த காலத்தில் பிரிந்து போய்விட்டால் என்ன ஆனான், வேலைக்காக போனானே, கடல் கடந்து தேசத்துக்கு போனானே, அல்லது பக்கத்து தேசத்துக்கு போனானே, அவன் அங்கு என்னவாக இருக்கிறான், அவன் எப்போது திரும்புவான் என்ற செய்தி எல்லாம் அறிய முடியாது. இந்த காலத்தில் உள்ளது போன்ற தொடர்பு சாதனங்கள் கிடையாது. அவன் சொல்லிவிட்டு போவான், நான் கார் காலத்தில் மீண்டு வருவேன், அல்லது இந்த குறித்த ஒரு காலத்தில் மீண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு போவான். அவன் அந்த காலத்தில் வந்தால்தான் உண்டு, வராவிட்டால் இவள் தவிப்பு பல நூறு மடங்கு அதிகரித்து, ஐயோ இந்த நேரத்தில் கார் காலத்தில் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனானே, அவன் தவிப்பு அந்த காலத்தில் மிக அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட பிரிவு என்பதே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஒவ்வொரு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட தன்னுடைய தொடர்பு கொண்டு பேசிவிட முடியும். நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் செய்தியை தெரிவித்து விட முடியும். இந்த காலத்தில் பிரிவு இல்லை. அதாவது உடல் தான் பிரிந்து இருக்கிறதே தவிர மற்றபடி உள்ளத்தளவில் பிரிவு என்பது இல்லை என்று சொல்லிவிடலாம். உள்ளத்தளவில் பிரிவு வருகிறது என்றால் அது ஒருவரை ஒருவர் மனஸ்தாபம் கொண்டு பிரிவதுதான் பிரிவாக இருக்கே தவிர, மற்றபடி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒருவர் ஒருவர் பேசுவதற்கு பொது வாய்ப்பு, பேசுவதற்கு ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு பொது வாய்ப்பு, அப்படி மாறிவிட்டதுக்காக. ஆனால் அந்த காலத்தில் நாம் சிந்தித்து உணர முடியும், இந்த காலத்திலேயே பிரிவு என்பது வேதனைக்குரியதாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு தொடர்பு சாதனங்கள் இருந்தாலும் கூட ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருப்பது என்பது வேதனைக்குரியதாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் செய்தியே அறிய முடியாதோ என்று புள்ளியும் தகவல் பெற முடியாத அந்த காலத்தில் அவர்களுடைய வேதனை எத்தனை மடங்கு அதிகமாக இருந்திருக்கும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ள முடியும். அதனால்தான் நம்முடைய இலக்கியங்களில் அந்த பிரிவின் வேதனையை பேசக்கூடிய பாடல்கள் மிகுந்திருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் அப்படி பிரிவின் வேதனையை பாடுவதுதான் கவிஞர்களுக்குரிய கவித்துவத்தின் உச்சத்தை காட்டக்கூடிய பகுதியாக இருக்கும் என்பதனால், இங்கு சீதையினுடைய அந்த வேதனையை, ராமன் கண்ணை விட்டு மறைந்த பிறகு அவனை குறித்து அவள் எண்ணி படக்கூடிய அந்த வேதனையை விரிவாக 40 பாடல்களில் கம்ப சொல்லியிருக்கிறார். அவள் தனக்குள்ளாக நோகிறாள், என்னுடைய மனத்தை அவன் பறித்து கொண்டு போய்விட்டான், அவள் என்ன சொல்கிறாள், அவளுடைய நிலைமையை பற்றி கம்பர் சொல்லும் போது சொல்கிறார், அதுவரைக்கும் அவளுடைய அவளுடைய மனம் எங்கும் போகாதபடி அவளுடைய பெண்மை குணமாகிய அந்த நிறை குணம் அவளுடைய மனத்தை கட்டுப்பாட்டி வைத்திருந்தது. அவள் மனத்தை வேறு எந்த ஆடவன் பாலும் செலுத்தாமல், எந்த ஆடவனை குறித்து சிந்திக்காமல், பெண்மையின் அது அவள் பட்சத்தில் இருந்தது, அவளுடைய கட்டுப்பாட்டில் அது இருந்தது. ஆனால் ராமனை கண்ட பிறகு அந்த மனம் அவள் வசத்தில் இல்லை. அவள் அந்த மனம் என்னும் யானையை அடக்கி வைத்திருந்தார். யானையை அடக்குபவர்கள் அங்குசம் என்ற ஒரு சிறு ஆயுதத்தை வைத்திருப்பார். அந்த மாபெரும் உருவம் உடைய அந்த விலங்கை அந்த சிறிய அந்த துணியில் சற்று வளைந்து இருக்கும், வளைந்து கூர்மையாக இருக்கும். அந்த கூர்மையான பகுதியை, வளைந்து கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை யானையின் தலைநீர் வைத்து இழுத்து அந்த யானையை நிறுத்துவது, அல்லது யானையை செலுத்துவது, யானையை கட்டுப்படுத்துவது போன்ற வேலைகளை யானைப்பாகர்கள் செய்வார்கள். யானை அடக்குவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதம் அந்த அங்குசம், அளவில் சிறியதாக இருக்கக்கூடிய ஆயுதம் அது. அப்படி சீதை தன் மனம் என்னும் யானையை தன்னுடைய நிறை உதவியதான் நாள் வரை. இப்போது ராமனை கண்டவுடன் அந்த சீதையினுடைய மனம் என்னும் அந்த யானை அந்த அங்குசத்தை நிமிர்த்து ஓடிவிட்டது என்று கம்பர் பாடுகிறார். நிமிர்த்து ஓடுதல் என்றால் அந்த வளைவு இருக்கிறது அல்லவா, அங்குசம் வளைந்திருந்தால்தான் யானையை அப்படி குத்தி அதை அடக்க முடியும். அந்த வளைவு நேராகிவிட்டது என்றால், நிமிர்ந்து விட்டது என்றால் அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, அந்த அங்குசம் பயனற்று போய்விடும். அதே போல ராமனை கண்ட அந்த கணத்தில் சீதையினுடைய அந்த நிறைகுணம் என்னும் அங்குசம் அந்த வளைவு மாறி அது நிமிர்ந்து விட்டது. அதனால் சீதையினுடைய மனம் சீதையிடம் இல்லாமல் மதம் பிடித்த யானை தன்னுடைய இஷ்டத்துக்கு ஓடுவது போல அவளிடமிருந்து விலகி ஓடி ராமனை நோக்கி சென்று விட்டது என்று கம்பர் ஒரு பாடலில் சொல்லுவார். அவ்வளவு நயமாக அவளுடைய அந்த நிலையை கம்பர் ஒரு பாடலில் சொல்லுவார். இறையனும் முதலவள் பெண்மை என்படும் நரைகமல் அலங்கலான் நயன கோசரம் மறைதலும் மனம் எனும் மத்த யானையின் இறையனும் அங்குசம் நிமிர்ந்து போயதே என்ற ஒரு பாடலை கம்பர் அந்த செய்தியை சொல்லுகிறார். அந்த பாடல் எல்லாம் இல்லை. அப்படி அவனுடைய அவளுடைய நிலையை கம்பர் சொல்லுகிறார். அடுத்து அவளுடைய அங்கம் முழுக்க ராமனை பற்றிய காதல் என்னும் நிறைந்து விட்டது என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு உபமானம் சொல்லுகிறார், மிக நல்ல ஒரு உபமானம். பாலை மோராக தயிராக மாற்றுபவர்கள் பாலுக்கு பிறை ஊற்றுவார். அது பிரைமோர் என்று தனியாக வைத்திருக்கும். அதில் இருந்து ஒரு துளியை எடுத்து அந்த ஒரு பாத்திரத்தில் உள்ள பாலில் விடுவார். ஒரு துளி அல்லது ஒரு துளி இரு துளியே அந்த பால் முழுக்க கலந்து அந்த பாலை தயிராக மாற்றிவிடும். அதே போல ராமனுடைய காட்சி விழுந்த அந்த காட்சி அவளுடைய உடல் முழுக்க ஆக்கிரமித்த காதலாக மாறிவிட்டது. எப்படி பாலில் ஒரு பகுதியில் விழக்கூடிய அந்த பிறை மோர்த்துளி அந்த பால் பால் முற்றை அந்த பால் முழுமையை மாற்றிவிடுகிறதோ, அதே போல கண்ணில் விழுந்த அவனுடைய காட்சி அவளுடைய உடல் முழுக்க காதல் மயமாக ஆக்கிவிட்டது என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்க. இப்படியாக அவளுடைய அங்க முழுக்க காதல் என்னும் நெருப்பு பற்றி எரிய அவளுடைய தன்மையே வேறுபட்டு விடுகிறது. அவளுடைய உடம்பு கொதிக்க தொடங்கி விடுகிறது. அவளை வெண்மையான படுக்கையில் படுக்க வைக்கிறார்கள் பாங்கிமார்கள். இல்லோ சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அவளுக்கு பல்வேறு உபசாரங்கள் செய்து அவள் உடலை குளிராக வைக்க வேண்டும், அவள் உடம்பில் வெப்பம் தகிக்கிறது, அதை குளிர்படுத்த வேண்டும் என்பதற்காக குளிர்ச்சியான பூக்கள் தூவப்பட்ட படுக்கையில் அவளை படுக்க வைக்கிறார்கள். அவளுடைய உடல் வெப்பம் தாங்காமல் அந்த மலர்கள் எல்லாம் கரிந்து போகின்றன என்று கம்பர் பாடுகிறார். அப்படி கரிந்து அந்த பெண்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஆயிரக்கணக்கான படுக்கைகள் மாற்றப்பட்டன என்று கம்பர் பாடுகிறார். இன்னும் கொஞ்சம் மிகையாக தெரியலாம், ஆனால் அதனுடைய கவித்துவத்தை தான் நாம் காண வேண்டும். அப்படி 1000 படுக்கை மாற்றும் அளவு எல்லாம் சாத்தியமா என்ற கேள்வி எல்லாம் இங்கே கேட்கும். அந்த கவித்துவத்தை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி 1000கணக்கான படுக்கைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவள் ஒரு அரசகுமாரி. அரசகுமாரிக்கு எவ்வளவு உபசாரங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு உபசாரம் செய்வதற்கு வசதி உண்டு. அதனால் அந்த படுக்கை தீய தீய அந்த மலர் படுக்கை தீந்து கரிந்து போக போக அடுத்த மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மாற்றியும் அவளுடைய நிலைமை மாறவில்லை. தேகம் கொதித்து கொண்டே இருக்கிறது. தாய்மார்களுக்கெல்லாம் செய்தி சொல்லப்படுகிறது. கோழியர்கள் போய் சீதையை பராமரிக்கக்கூடிய தாய்மார்கள், அந்த காலத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 4-5 தாய்மார்கள் இருப்பார்கள் என்று ஒரு செய்தி இலக்கியங்களில் நாம் பார்க்கிறோம். பொதுவாக 5 தாய்மார்கள் இருப்பார்கள். ஊட்டும் தாய், வளர்க்கும் தாய், பெற்ற ஈன்ற தாய், தாளாட்டு தாய், இப்படி எல்லாம் வரிசையாக வைத்திருப்பார்கள். ஒரு 5 தாய்மார்கள் சொல்லுவாங்க. அந்த தாய்மார்களுக்கெல்லாம் செய்தி போகிறது. அந்த தாய்மார்கள் எல்லாம் வந்து இவளுடைய நிலைமையை பார்த்து இவளுக்கு கண்ணீர் பட்டு விட்டது, திருஷ்டி பட்டு விட்டது என்று கருதி சீதைக்கு சிருஷ்டி சுற்றி போடுகிறார்கள். அதை அந்த செய்தியையும் கம்பர் சொல்கிறார். ஐனி நீர் சுற்றி சுற்றி போற்றினர், ஐனி நீர் சுழற்றி போற்றினர் என்று அந்த சிருஷ்டி சுற்றிய அந்த விவகாரத்தை சொல்றார். அதை கண்ணீர் கவிழ்த்தல் என்று சொல்வார். தமிழில் அதற்கு கண்ணீர் கவிழ்த்தல் என்று பெயர். சமஸ்கிருதத்தில் அதற்கு திருஷ்டி என்று, திருஷ்டி சுற்றுதல் என்ற வார்த்தை தமிழ் தான், திருஷ்டி சுற்றுதல் என்று சொல்வார். திருஷ்டி திருஷ்டி என்ற வார்த்தை அங்கு சமஸ்கிருத வார்த்தை. அப்படியாக திருஷ்டி சுற்றி போடுகிறார்கள். அப்படியாக போட்ட பிறகு சீதை தனக்குள்ளாகவே அவனை குறித்து, ராமனுடைய அந்த காட்சியை குறித்து எண்ணி எண்ணி ஏங்குகிறார். அள்ளினை வகுத்ததோர் அலங்கற் காடெனும் வல்லொழு வல்லவேல் மரகத பெரும் கல்லெனும் இருபுயம் கல்லெனும் கண்ணெனும் வில்லொடும் இருந்ததோர் மேகம் என்னுமால், ஒரு மேகம் வந்தது என்னை தேடி, ஒரு மேகம் வந்தது, வில்லை ஏந்தி ஒரு மேகம் வந்தது. அவனுடைய கண்கள் தாமரை போன்று இருந்தன, அவனுடைய இரண்டு தோள்களும் மலைகளைப் போல் இருந்தன, அவன் மரகத மலை போன்று காட்சி அளித்தான் என்றெல்லாம் ராமனை குறித்து அவள் எண்ணுகிறார். அவனுடைய உருவம் எப்படி இருந்தது, இருட்டையே செதுக்கி வைத்தது போன்ற ஒரு உருவத்தில் அவன் இருந்தான் என்று சொல்லுகிறார். அவ்வளவு தூரம் கருமையாக ராமன் இருந்திருக்கிறான். இருட்டையே செதுக்கி வைத்தது போன்ற உருவம், அள்ளினை மகிழ்த்ததோர் அலங்கற் காடனும் வல்லவேல் மரகத பெரும் கல்லனும் இருபுயம் என்று சொல், இருட்டையே செதுக்கி வைத்தது போன்ற தான் என்று ராமனை குறித்து சிந்தனை, சீதையினுடைய சிந்தனை ஓட்டம் செல்கிறது என்று கம்பர் பாடுகிறார். அப்படியே பாடிக்கொண்டே வருகிறவர் பல செய்திகளை சொல்கிறார். அப்போது சீதைக்கு ஐயம் உண்டாகிறது. இவன் யாராக இருக்க முடியும், இவன் பூலோகத்தை சார்ந்தவனா அல்லது தேவலோகத்தில் இருந்து வந்து இறங்கி விட்டானா? இந்த காலத்தில் கூட சொல்லுகிறார்கள் அல்லவா, நீ பூலோக பெண்ணா அல்லது மானுலகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதையா என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. அதே போல சீதையும் சொல்கிறார், அவன் இந்த மானுட சாதியை என்றெல்லாம் நினைக்கிறார். அவனை பார்க்க சாமன் போல தெரிகிறான், மன்மதன் போல காட்சி அளிக்கிறான். ஆனால் மன்மதன் என்றால் கையில் கரும்பு வில் தானே வைத்திருப்பான், ஆனால் இவன் கரும்பு வில் வைத்திருக்கவில்லையே, ஒரு இரும்பு வில் தானே வைத்திருந்தான். அதனால் இவன் மன்மதன் அல்ல, இவன் பூலோகத்தில் உள்ள யாரோ ஒரு மானுடன் தான் என்றெல்லாம் இப்படியெல்லாம் சிந்தனை அவளுக்குள் போகிறது. அவனுடைய அழகை நான் என்னவென்று சொல்வேன், இந்திர நீளமொத்திருந்த குஞ்சியும் சந்திர வதனமும் தவழ்ந்த கையில் கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அழ இந்தி என் உயிரை அம்முருவல் உண்டதே. அவனுடைய கூந்தல் இந்திர நூல் நீளம் போல இருண்டு சுருண்டு இருந்தது என்று சொல்கிறார். இந்திர நீளம் என்றால் நீல நிற ரத்தினம், அவனுடைய முடி நீல நிற ரத்தினத்தையே அப்படியே மெல்லிய இழைகளாக செய்து அப்படியே சுருள வைத்திருந்தது போல இருந்தது என்று அவனுடைய அந்த முடியின் அழகை சொல்கிறார். இந்திர நீளமுத்து இருண்ட குஞ்சி, இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் அவனுடைய தாமரை போன்ற அவனுடைய அந்த முகமும் தாழ்ந்த கைகள், அவனுடைய நீளமான கைகள், பொதுவாக ஆண்களுக்கு கைகள் நீளமாக இருக்க வேண்டும், அது சாமுத்ரியா லட்சணப்படி ஒரு சிறந்த லட்சணம், ஆண்களுடைய கை நீளமாக இருக்க வேண்டும். பொதுவாக இலக்கியங்களில் நாம் பல இடங்களில் பார்ப்போம், தாழ்த்தொடு தடக்கை என்று சொல்லியிருப்பார். அதாவது இவருந்து நிற்கும் போது கைகள் வந்து விளங்காலை தொடும் அளவுக்கு நீண்டு இருக்க வேண்டும், அவ்வளவு நீளமாக கைகள் இருப்பது என்பது சாமுத்திரியா லட்சணப்படி ஒரு சிறந்த லட்சணம். அதனால் ராமனுடைய கைகளை பற்றி கீதை எண்ணி பார்க்கும்போது தாழ்ந்த கைகள், அதாவது மிகவும் நீண்டு தாழ்ந்திருக்கக்கூடிய கைகள் என்று சொல்லிட்டார். இப்படி பலவிதமாக ராமனுடைய அந்த தோற்றத்தை மனக்கண் முன்பு கொண்டு வந்து அவள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறவள், இவ்வளவு அழகு தோற்றமுடையவனாக அவன் இருந்து கூட இந்த அழகெல்லாம் என்னுடைய மனத்தை தீர்க்கு முதலில் உண்ணவில்லை, என்னுடைய மனத்தை உண்டது என்னவென்றால் அவனுடைய புன்னகை தான் என்று சொன்னான். முந்தி என் உயிர் அவன் உருவல் உண்டதே என்று சொன்ன, முந்தி என் உயிரை அவ்வுருவல் உண்டதே, முதலாக என் உயிரை உட்கொண்ட விஷயத்தை எது என்று கேட்டால் அவளுடைய அந்த பற்ற புன்முறுவல் செய்தார். அந்த சிறு புன்முறுவல் தான் என்னுடைய உயிரை உட்கொண்டு சென்று விட்டது என்று அவள் சொல்கிறார். இப்படியெல்லாம் அவள் சொல்லி சொல்லி தனக்குள்ளாக வேதனைப்படுகிறாள் என்று கம்பர் வர்ணித்துக் கொண்டே வருகிறாள். வர்ணித்து கொண்டே வருகிறவர் சொல்கிறார், நெருப்பை அதாவது சுற்றி இருளாகிவிட்டது, இரவு வந்துவிட்டது, அந்த இருட்டை அவள் கருப்பு நிற அல்ல கருப்பு நிற நெருப்பு தான் என்னை சுற்றி இருக்கிறது, என்னை தகிக்கிறது, இந்த இருட்டு என்னை தகிக்கிறது என்று சொல்கிறார். இது இருட்டல்ல கருப்பு நிற நெருப்பு என்று சொல்கிறார். அதன் பிறகு சந்திரன் உதயமாகிறது, வானது உதயமாவதை பார்த்து சொல்கிறார், இந்த கருப்பு இருட்டிடையே ஒரு வெள்ளை கருப்பு நெருப்பிடையே ஒரு வெள்ளை நெருப்பு தோன்றியது போல் அந்த சந்திரன் தோன்றிவிட்டான் என்று சொல்லி வருந்துகிறார். இருட்டை கருப்பு நெருப்பு என்கிறாள், அந்த இருட்டில் உதித்த சந்திரனை வெள்ளை நெருப்பு என்று சொல்கிறார். ஆக கருப்பு நெருப்பிடையே வெள்ளை நெருப்பு உதித்தது போல சந்திரன் உதித்து என்னை அப்படி வருந்தக்கூடிய செய்தியினுடைய நிலையை சொல்லிக்கொண்டே இருப்பவர் அந்த இடத்தில் அப்படியே காட்சியை நிறுத்திவிட்டு இங்கு நாம் சீதையை இந்த நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கு சீதையை விட்டு போன ராமன் எந்த நிலையாகி ஆளானான் என்பதை நாம் இனி பார்ப்போம் என்று காட்சியை வேறு பக்கம் திருப்புகிறார் கம்பர். அப்படி திருப்பினால் அங்கு விஸ்வாமித்திரர், ராமன், இலக்குவன் அந்த மூவரும் அரண்மனையை அடைகிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு மாளிகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் வசதியாக தங்குவதற்கென்று ஒரு மாளிகை. அங்கே இவர்களை வரவேற்று இவர்களுக்கு வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்வதற்கு சதானந்தர் என்ற ஒரு முனிவர் வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கிறார். அந்த சதானந்தர் யார் என்றால் ஜனக மன்னனுடைய குலகுருவாக இருக்கும். ஜனக மன்னனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவனுக்கு தேவையான அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நிகழ்த்தி வைக்கக்கூடிய ஒருவராக அந்த சதானந்தர் இருக்கிறார். அந்த சதானந்தர் தான் இந்த மூவரையும் வரவேற்று இவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் செய்து கொடுக்கும். அந்த சதானந்தர் யார் என்று கேட்டால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அகலிகை, அந்த அகலிகையினுடைய மகன் தான் இந்த சதானந்தர். அகலிகைக்கும் அந்த கௌதம முனிவருக்கும் பிறந்தவர் தான் இந்த சதானந்தர். அந்த சதானந்தர் தான் இங்கு ஜனகருக்கு குலகுருவாக இருக்கிறார். அவர் இந்த மூவரையும் வரவேற்று எல்லா விதமான உபசாரங்களும் செய்கிறார். அப்படி செய்யும் போது ராமனை பற்றி சதானந்தருக்கு விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் கேட்பார் அல்லவா, சதானந்தருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், ரெண்டு பேருமே முனிவர்கள் என்பதனால் ஏற்கனவே அறிமுகமாகி இருப்பார்கள். ஏற்கனவே அவர் இதிலைக்கு வந்திருக்கலாம், அல்லது வேறு எங்கேயாவது சதானந்தரை அவர் சந்தித்திருக்கலாம். ஏற்கனவே விஸ்வாமித்திரரும் சதானந்தரும் அறிமுகமாகியவர்களாக இருப்பார். ஆனால் இப்போது இந்த ராமனும் லக்குவனும் தான் சதானந்தருக்கு யார் என்று தெரியாதவர்கள். எனவே சதானந்தர் விஸ்வாமித்திரரிடம் வினவுகிறார், இந்த இரண்டு மைந்தர்களும் யார் என்று வினவுகிறார். விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், இவர்கள் யார் என்றால் தசரதனுடைய புத்தர்கள், இவர்கள் சாதாரண சாமானியமானவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த ராமனை குறித்து சொல்லும் போது ராமன் செய்த அந்த காரியத்தை எல்லாம் சொல்லிய அவனுடைய வீர தீர பராக்கிரமத்தை எடுத்துரைத்து அவனுடைய உன்னதத்தை சதானந்தர் உணர்ந்து கொள்ளும்படி செய்து விடுத்தார். அதை ஒரு அழகான வாசகத்தில் சொல்லுவார் விஸ்வாமித்திரர். எப்படி சொல்லுவார் என்றால், இவன் என்னுடைய வேள்வி தாடகையினுடைய உயிரை முடித்து என்னுடைய வேள்வியை முடித்து உன்னுடைய அன்னையாகி ஆகி அகலிகையினுடைய சாபத்தை முடித்து என்னுடைய ராமனை பாராட்டி சொல்வார். அடித்த மாதவை கேட்டி இவ்வள்ளல் தான் இடித்த வெண்குரல் தாடகை யாக்கையும் அடுத்தன் வேள்வியும் இந்த அன்னை சாபமும் உதித்த என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்றார். இவன் சில காரியங்களை முடித்திருக்கிறான். என்னுடைய வேள்வியை முடித்தான், நாடகையினுடைய ஆயுள் காலத்தை முடித்தான், உன்னுடைய அன்னையாகிய அகலியினுடைய சாபத்தை முடித்தான். எனக்கு மனத்திற்குள் இருந்து கொண்டிருந்த, அதாவது வேள்வி நிறைவேறவில்லையே, வேள்வியை நடத்தி முடிக்க முடியவில்லையே என்று என் மனத்திற்குள் இருந்த அந்த துயரத்தை முடித்தான். இப்படியெல்லாம் பல விஷயங்களை முடித்த வள்ளல் இவன் என்று ராமனை சதானந்தருக்கு விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இப்படி ராமனை அறிமுகப்படுத்தி வைத்த பிறகு பற்றி ராமனுக்கும் லக்மணருக்கும் சொல்கிறார். அந்த இரண்டு பேரையும் விஸ்வாம இது ராமனையும் லக்மணையும் பார்த்து சதானந்தர் சொல்கிறார், குழந்தைகளே, உங்களை இங்கு அழைத்து வந்திருப்பவர் சாமானியர் அல்ல. அவர் மிகப்பெரிய தபவழி உள்ளவர், பிரம்ம ரிஷி என்ற பட்டம் பெற்றவர், சாமானியர் அல்ல. அவரோடு நீங்கள் வந்திருப்பது, அவர் உங்களை ஏற்று உங்களை இங்கு கொண்டு வந்திருப்பது நீங்கள் செய்த பாக்கியத்தால் தான். அவர் மிகப்பெரிய மகான் என்று அந்த விஸ்வாமித்திரருடைய கதையை சதானந்தர் ராமனுக்குள் இலக்குவனுக்கு எடுத்துரைப்பதாக ஒரு பகுதி வருகிறது கம்பராமாயணம். அது கிட்டத்தட்ட ஒரு 40 பாடல்களில் வருகிறது. 40 பாடல்களில் விஸ்வாமித்திரருடைய கதை வருகிறது. இந்த விஸ்வாமித்திரர் கதை எங்கு வருகிறது என்றால், ராமனோடும் இலக்குவனோடும் விஸ்வாமித்திரர் காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அல்லவா, அந்த வழியிலேயே விஸ்வாமித்திரரே தன்னுடைய கதையை ராமனுக்கு சொல்வதாக வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது. தன்னுடைய வரலாற்றை தானே உரைப்பதாக அங்கு வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது. ஆனால் கம்பர் அப்படி கதையை அமைக்காமல் இங்கு சதானந்தர் தான் விஸ்வாமித்திரருடைய கதையை வரலாற்றை ராமனுக்கு உரைப்பதாக மாற்றி அமைக்கிறது. ரீதியாக பொருந்துகிறது. தன்னுடைய வரலாற்றை ஒருவர் தானே சொல்வது என்பது அவ்வளவு பொருத்தப்பாடு உடையது அல்ல. ஆனால் இன்னொருவர் சொல்லும் போது அவரை புகழ்ந்து மிக சிறப்பாக சொல்ல முடியும். தானே சொல்லும் போது தன்னைத்தானே புகழ்ந்து சொல்வதற்கு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது தற்புகழ்ச்சி ஆகிவிடும். அதனால் கம்பர் அந்த அங்கு சொல்லாமல், விஸ்வாமித்திரர் கதையை விஸ்வாமித்திரரே சொல்வது போல சொல்லாமல், இங்கு சதானந்தர் சொல்வது போல கதையை மாற்றி அமைக்கிறார். அது ஒரு ரசனைக்குரிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. அப்படி சதானந்தர் அந்த கதையை சொல்கிறார். அது அங்கு விஸ்வாமித்திரர் வரலாறு வைக்கிறது. அதையும் நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடுவதுதான் நல்லது. ஏனென்றால் நாம் கிட்டத்தட்ட பிழைக்கதைகள் எல்லாவற்றையும் கம்பராமாயணத்தில் உள்ள எல்லா கதையும் இதுவரைக்கும் பார்த்து கொண்டுதான் வருகிறது. அதனால் விஸ்வாமித்திரர் கதையையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து, விஸ்வாமித்திரர் பூர்வத்தில் ஒரு ராஜாவாக இருந்தார். சத்திரிய மரபில் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர். அவர் ஒரு முறை வேட்டைக்கு செல்கிறார். வேட்டைக்கு தன்னுடைய புதல்வர்களோடு செல்கிறார். அவருக்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருப்பதாக வருகிறது பாடலில். இந்த பிள்ளைகளோடு அவர் வேட்டைக்கு செல்கிறார். நாடகத்திற்குள் உட்புகுந்து பல பகுதிகளில் அலைந்து திரிந்து அவர்களுக்கு களைப்பும் இழைப்பும் வந்து விடுகிறது. அவர்கள் அப்படி வேட்டையாடி மீண்டு வரும்போது எங்காவது பருகுவதற்கு நீர் கிடைக்குமா, உண்பதற்கு கனிகள் முதலியவை கிடைக்குமா என்று பார்த்து கொண்டே வருகிறார்கள். எங்கும் நீர் தட்டுப்படவில்லை. ஆனால் வழியில் வசிஷ்டருடைய தவக்குடில் தென்படியும், ஆசிரமம் தென்படும். அங்கு தன் பரிவாரத்தினருடன் விஸ்வாமித்திரர் செல்கிறார். கௌசிகன், கோசிகன் என்று சொல்லப்படும். கௌசிகன் என்ற வார்த்தை தமிழில் கோசிகன் என்று ராமாயணத்தில் வருவதை நாம் பார்க்கிறோம். கோசிகன், கோசிகனாகிய அவர் தன் பரிவாரத்துடன் அந்த தவக்குடிலுக்குள் பிரவேசிக்கிறார். அந்த தவக்குடிலை சுற்றியுள்ள அந்த பகுதிக்கு பிரவேசிக்கிறார். அவர்களை வசிஷ்டர் வரவேற்கிறார். வரவேற்று அவர்கள் தாகத்தோடும் பசியோடும் இருப்பதை பார்த்து, உங்களுக்கு நான் உபசாரம் செய்கிறேன், நீங்கள் எல்லாம் அமருங்கள் என்று அவர்களை அமர வைத்து அவர்களை உபசரிக்க தொடங்குகிறார். அந்த விஸ்வாமித்திரருக்கு ஆச்சரியம், நாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம், நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறோம். இவரோ காட்டுக்குள் தனிமையில் ஒரு குடிலில் இருந்து கொண்டிருக்கிறார். நமது பரிவாரம் அத்தனை பேர், பரிவாரத்தினர் அத்தனை பேருக்கும் இவரால் எப்படி உணவு உபசாரம் செய்ய முடியும் என்ற ஆச்சரியத்துடன் கௌசிகர் காத்திருக்கிறார். காத்திருந்த போது அங்கு ஒரு ஆச்சரியம் நடக்கும். வசிஷ்டர் தன்னிடம் இருந்த பசுவை அழைக்கிறார், காமதேனு என்று அதற்கு பெயர். அது அவர் கூப்பிட்டவுடன் அருகே வருகிறது. வந்தவுடன் அதற்கு கட்டளை இடுகிறார் வசிஷ்டர், இந்த பரிவாரத்தினருக்கெல்லாம் தாகம் தீர்க்க, பசியை அடக்க நீ உணவையும் பானங்களையும் வரவழைப்பாயாக என்று அந்த பசுவுக்கு உத்தரவிடுகிறார். உடனே அந்த பசு தன் மடியில் இருந்து அத்தனை வகையான அறுசுவை உணவுகளையும் சுரந்து கொடுக்கிறது. உணவு வகைகள், சுவையான பான வகைகள், பழங்கள் என்று எல்லா வகையான அவ்வளவு பேருக்கும் போதும் போதும் என்று சொல்லும்படியாக உணவுப் பொருள் வந்துவிட்டது. அத்தனை பேருக்கும் அது பரிமாறப்படுகிறது. அவர்கள் உண்ணு திருப்தி அடைகிறார். இப்போது இந்த கௌசிகருக்கு விஸ்வாமித்திரர் அந்த கௌசிகருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இது என்ன ஆச்சரியம், ஒரு பசு இவ்வளவு உணவை கொடுக்கிறது, இவரும் தனிமையில் ஒரு சிலருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பசு இவரிடம் கொண்டு சென்றால் அங்கு எத்தனையோ பேருக்கு உணவு கொடுத்து அவர்களுடைய பசியை பட்டினியை மாற்ற முடியுமே, பஞ்சம் காலத்தில் எல்லாம் இந்த பசு மிக பெரிய அளவில் உதவுமே, விளைச்சல் இல்லாமல் போய் நாட்டில் பஞ்சம் வந்து விட்டது என்றால் அந்த காலத்தில் எல்லாம் இந்த பசு மிக இந்த பசு ராஜாவாகிய என்னிடம் இருப்பதல்லவா நல்லது என்று அவருக்கு தோன்றுகிறது. எனவே அவர் வசிஷ்டரை நோக்கி, இந்த பசுவை எனக்கு கொடுத்து விட முடியுமா, முனிவராகிய ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பசுவினால் ஒன்றும் பிரதான பயன் இல்லை, எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் ஒரு ராஜா, தேசத்தை பரிபாலிப்பவன், தேச மக்களை எல்லாம் கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டும் என்ற கடப்பாடு உடையவன், எனக்கு இந்த பசு நீங்கள் கொடுத்தால், என் வசத்தில் இந்த பசு இருந்தால் அது எல்லோருக்கும் பரோபகாரமாக அமையும், எனவே எனக்கு தந்து விடுங்கள் என்று வசிஷ்டரிடம் கேட்கிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் என்னும் அந்த கவிசியை வசிஷ்டர் பார்க்கிறார். வசிஷ்டர் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த பசு உன்னுடன் வந்தது என்றால் நீ கூட்டிப்போ என்று சொல்கிறேன். சரி, நான் கூட்டி போகிறேன் என்று அந்த பசுவை இழுத்து வரும்படி தன்னுடைய வீரர்களை விஸ்வாமித்திரர் அனுப்புகிறார். ஆனால் அந்த பசு வர மறுக்கிறது. வர மறுத்த அந்த பசுவை பழிந்து இவர்கள் இழுக்க தொடங்குகிறார்கள். அதை பற்றி இருந்த அத்தனை பேரும் தெரித்து நாலாபுரமும் தெரித்து விழுந்து சேதமாகி விடுகிறார். திரைப்படங்களில் நாம் பார்ப்போம் அல்லவா, கதாநாயகனை எல்லோரும் போட்டு முத்துவார்கள், முத்தும் போது அவர் ஒரு சிலிர்ப்பு சிலிர்ப்பார், எல்லோரும் பறந்து போய் திசை குன்றாக விழுவார். அது அந்த மாதிரியான காட்சி எல்லாம் நாம் ஏற்கனவே அதுவும் குறிப்பாக இந்த காமதேனு பசு தன் உடம்பை சிலிர்த்த சிலிர்ப்பில் அதை பற்றியிருந்த அத்தனை பேரும் சிதறி விழுந்து பெரும் காயத்திற்கு உள்ளாகினார். உள்ளான அந்த விஸ்வாமித்திரர் எல்லா வீரரையும் சேர்ந்து அனுப்பி அதை இழுத்து கொண்டு வாருங்கள், அல்லது தூக்கி கொண்டு வாருங்கள் என்று கட்டளை இடுகிறார். எல்லோரும் போகிறார்கள். அந்த பசு தன்னிடம் இருந்து தன் உடலுக்குள் இருந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்து வீரர்கள் அத்தனை பேர் மீதும் பிரயோகிக்கிறது. அவ்வளவு பேரும் ஆண்டு விழுகிறார்கள். விஸ்வாமித்திரருடைய புத்திரர்களில் நூற்றுக்கணக்கான இறந்து போய்விடுகிறார். அந்த பசுவோடு நடந்த போரில் 100 பேர் இறந்து போய்விடுகிறார். இப்போது விஸ்வாமித்திரராகிய அந்த கௌசிகனுக்கும் கோபம் வந்துவிடுகிறது. இரண்டு ஒன்று பார்க்கிறேன் என்று அவர் வில்லை வளைக்கிறார். வில்லை வளைத்து இதற்கெல்லாம் காரணம் இந்த முனிவன் தான், இந்த வசிட்ட முனிவன் தான் காரணம். முதலில் இவன் கதையை முடிக்க வேண்டும் என்று வசிஷ்டரை நோக்கியே பாணங்களை பிரயோகிக்கிறார் விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் தன்னுடைய திரிதண்டம் கையில் வைத்திருப்பார் அல்லவா, அந்த திரிதண்டம், அந்த திரிதண்டத்தை எடுத்து அப்படியே மேலாக பிடிக்கும் போது அங்கிருந்து வந்த பாண செயல் இழந்து எல்லாம் ஓய்ந்து அப்படியே விழுகின்றது. இதை பார்த்த விஸ்வாமித்திரருக்கு ஆச்சரியம், நான் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன், எத்தனையோ போர்களில் வென்றவன், என் அம்புக்கு தப்பியவர்கள் யாரும் கிடையாது, ஆனால் இந்த முனிவன் எல்லா அம்புகளையும் சாதாரணமாக செயல் இழக்க வைக்கிறானே என்று கோபத்தின் உச்சிக்கு சென்று ருத்ராஸ்திரத்தை ஏவுகிறார். ருத்ராஸ்திரம் என்பது எல்லா ஆயுதங்களிலும் மேம்பட்ட ஆயுதம், அதை ஏவுகிறார். அதை ஏவும் போது அதையும் மிகவும் சாதாரணமாக எதிர்கொண்டு அந்த ருத்ராஸ்திரத்தை தன்னுடைய உடலுக்குள் கிரகித்துக் கொள்கிறார் வசிஷ்டர். அது அவருடைய உடலுக்குள் அப்படியே உள்ளடங்கி அவருடைய அந்த தேகம் மேலும் பொழிவு பெற தொடங்கியது, அப்படியே தக்கத்தகைக்க தொடங்கியது. இந்த ருத்ராஸ்திரம் உள்வாங்கியதால் அவருடைய உடம்பு உள்வாங்கப்பட்டதால் அவருடைய உடம்பு அப்படியே தேஜோமயமாக மாறிவிடுகிறது. அவருடைய உடலுக்கு எந்த ஊரும் நேரவில்லை. அவர் முன்பு போல அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார், அமைதியாக அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் இந்த கௌசிகனுக்கு, இந்த விஸ்வாமித்திரனுக்கு ஒரு உண்மை புலனாகிறது. நம்முடைய வீரத்தை விட தவ வலிமை பெரியது. நாம் தேசத்தை எல்லாம் கட்டி ஆள்கிறோம், எல்லா மன்னர்களையும் அடைத்தான் வீரம், வீரம் உடைய மிகப்பெரிய வீரம் உடையோ நாம் தான் மிக வலிமை உடையோ என்று நாம் எண்ணிக்கொண்டு